38வது நாளுக்கான தியானம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதையும் பாடுகளும். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். யோவான் 19:16-18. இன்றைய தியானத்தில் இஸ்ரேலில் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்ற 14 நிலையங்களையும் அவை எப்படி அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்தும் தியானிக்க இருக்கிறோம். கெத்செமனை தோட்டத்தில் கைது செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் வீட்டிலிருந்து பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நியாயம் விசாரிக்கப்படுகிறார். பிலாத்து அவரிடம் குற்றம் ஒன்றையும் காணாமல் அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது யூதர்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சத்தமிட்டபடியால் அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். எருசலேமில் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்த பாதை 14 நிலையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது சிலுவை பாதை அல்லது வயா டொலரோசா என்று அழைக்கப்படுகிறது. 1வது, பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தல். யோவான் 19:16. இப்போது பிலாத்துவின் அரண்மனையில் அரபிய பெண்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் இடமாக மாற்றப்பட்டுள்ளது. இங்கிருந்து 1வது நிலையம் ஆரம்பிக்கிறது. 2வது, இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. இங்கு ரோம போர் சேவகர் அவரை வாரினால் அடிப்பித்து முள்ளுகளினால் ஒரு முடியை உண்டு பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான அங்கியை உடுத்திய இடம் இந்த இடம். யோவான் 19:1-2. 3வது, இயேசு கிறிஸ்து முதன் முறையாக சிலுவையின் பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார். 4வது, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் தன் மகன் சிலுவை சுமந்து செல்வதை காண்கிற இடம். இதில் ஒரு சிறிய ஆலயத்தை இன்று கட்டியிருக்கிறார்கள். 5, சிரேனே ஊரனாகிய சீமோனை சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். லூக்கா 23:26. வெரோனிகா என்னும் சகோதரி இயேசுவின் முகத்தை தன்னிடம் இருந்த துணியால் துடைத்த இடம். இந்த துணியில் இயேசுவின் முகம் பதித்திருப்பதாக கூறப்படுகிறது. 7, இயேசு கிறிஸ்து 2வது முறையாக கீழே விழுகிறார். 8, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன இடம். லூக்கா 23:27-31. 9, இயேசு கிறிஸ்து 3வது முறையாக கீழே விழுகிறார். மேற்கண்ட 9 நிலையங்களும் சந்தடி நிறைந்த பாலஸ்தீனியர்களின் கடை வீதிகளுக்கு நடுவே இருக்கிறது. 10-14 உள்ள நிலையங்கள் ஹோலி சப்பல்கர் என்னும் பெரிய ஆலயத்தின் உள்ளே அமைந்துள்ளது. 10வது, இயேசு கிறிஸ்து உடுத்தியிருந்த துணி உரியப்படுகிறது. 11வது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணிகளால் கடாவப்படுகிறார். 12, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மரிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியிருந்த கொல்கதா மலையின் பெரிய கற்பாறை ஒரு பெரிய கண்ணாடியில் மூடப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாயார் மரியாளின் இருதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவி இருப்பதை போன்று சிலையில் வடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குவதை போன்று பிரத்யேகமாக செய்திருக்கிறார்கள். 13, இயேசுவின் சரீரம் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. யோசேப்பு அந்த சரீரத்தை பிலாத்துவினிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறான். யோவான் 19:38. இவை அங்கு படங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. அந்த படத்தில் சிறு சிறு தூதர்களும் தங்கள் கண்களை ஒரு துணியால் துடைத்தபடி பறந்து செல்லும் காட்சி மனதை உருக்க வைக்கும். அங்கு பக்கத்திலேயே நிக்கோதேமு வெள்ளை போளமும் கரிமள போளமும் கலந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டின இடம் உள்ளது. யோவான் 19:40. 14. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு புதிய கல்லறையில் வைக்கப்படுகிறது. யோவான் 19:41. இந்த 14 நிலையங்களையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மதியம் 3 மணிக்கு பிரான்சிஸ் கான்ஸ் எனப்படும் கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து கூறின 7 வார்த்தைகளும் இந்த 14 நிலையங்களில் அடங்கிவிடுகிறது. இந்த சிலுவை பாதை சரியானது அல்ல, மற்ற ஒரு பாதை உண்டு என்றும் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்றது உண்மை. அவர் கொல்கதா மலையில் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. அவருடைய பாடுகள் அத்தனையும் உண்மை. தம் ஜீவனை தந்த கொடிய குருசில் பிதாவிடம் அர்ப்பணித்து மரித்ததும் உண்மை. அப்படியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததும் உண்மை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வைக்கப்பட்ட இடம் வேறிடம் என்று எருசலேமிலே வேறு ஒரு இடத்தை கூட்டி செல்கிறார்கள். அங்கு கபாலஸ்தலம் என்னும் இடத்திற்கு இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து செல்கிறார். யோவான் 19:17 சொல்லப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும்படியாக கபாலம் போன்ற ஒரு மலை அங்கு உள்ளது. மற்றும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யோவான் 19:41 சொல்லப்பட்டதை குறிக்கும் வண்ணம் ஒரு தோட்டமும் உள்ளது. இந்த இடத்தை பார்த்தால் இதுதான் சரியான இடமோ என்று தோன்றும். அந்த இடம் கார்டன் டோம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வைத்த இடத்தை குறித்த சர்ச்சைகள் இருந்தாலும் ஒன்று மட்டும் சத்தியம், இயேசு கிறிஸ்து 2 இடத்திலும் இல்லை. அவர் சாவை வென்று உயிரோடு எழுந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்தே என்று ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக பாவமறியாத இயேசு கிறிஸ்து கொடிய குருசை சுமந்து போர் சேவகர்களால் வாரினால் அடிக்கப்பட்டு நிந்தையை சுமந்தவராக கொல்கதா மலையின் மேல் ஏறி சிலுவையில் அறையப்பட்டு தம் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அந்த கோர குருசினிலே மரித்தாரே, எங்கள் பாவங்கள் அல்லவோ அவரது சரீரத்தில் ஆணிகளை கடாவ வைத்தது. எங்கள் பாவங்கள் அல்லவோ அவரை இந்த பாடுகளை சகிக்க வைத்தது. எங்களை மீண்டும் ஒரு விசை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடுகளினாலே எங்களுக்கு இரட்சிப்பை இலவசமாக கொடுத்தீரே, உமக்கு நன்றி. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோமே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை சிந்திக்கிற ஒவ்வொருவரையும் இரட்சித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.